శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశిగాజ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే నియమాంత మహాదేశిగాజ నమః శ్రీమతే భగవతే వాచ్యకారాయ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వకులభూషణ మహాదేశిగాజ నమః శ్రీ తరంగ మహనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పర బ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్ మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పర బ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిశరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహృతి శ్రీరెండు తూప్పులు తిరువేంకటమురయాన్ పారండొచ్చొన్న పడమొழியுள் ஓரொன்றுதானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. சீனிவாசனுடைய தயை என்ற குணத்தை சுவாமி தேசிகன் தயாசதகம் என்ற கிரந்தத்திலே பறக்க பேசின்று வரார். கீழ்ப்பாசரங்களான 15வது ஸ்லோகத்திலே நேற்றைய தினம் நாம் பார்த்த விஷயமானது விஷகிரி கிரகமேதி குணாகா அப்படின்னு சாதித்தார் சுவாமி தேசிகன். இது சொல்லப்பட்ட விஷயம் என்ன? எம்பெருமான் கிரகஸ்தனாக இருக்கான், அவனுக்கு ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு சொல்றா, ஞானபல ஐஸ்வர்ய வீரசக்தி சேதகா இத்தியாதி குணங்கள் அவனிடத்தில் நிறைந்திருக்கு. ஒவ்வொரு குணம் எப்படி எப்படி இருக்குன்னு தனித்தனியா பார்த்தோம். வஸ்துக்களை தாங்குவது, எப்போதும் எல்லாவற்றிலும் காண்பதான ஞானத்தை உடையதும் நியமிப்பதுமாயும் விகாரமில்லாமலும் அகட்ட கடனா சாமர்த்தியம் நிறைந்த சக்தித்துவமாகவும் பிறரை எப்பொழுதுமே வெல்லும் ஆகிய தேஜஸ்வி உடையவனாகவும் பெருமாள் இருக்கான். ஆனால் இந்த குணங்கள் எல்லாம் ஒரு ஜெயத்தை பெற வேண்டுமென்றால் தயை என்ற குணமானது அத்தனை குணங்களின் மேலே ஆரோபித்திருக்கும் போதுதான் இந்த குணங்கள் சோபித்தருளும் சொல்லிட்டு பெரிவா வியாக்கியானம் பண்ணான். அதனாலே இது எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல சுகந்தமான ஒரு நல்ல அந்த குளிர்ச்சியான நிலவானது நாட்டிலே காஞ்சதுனாக்கா மக்களுக்கு ஹிதம் கொடுக்கும். ஒரு கானகத்திலே போய் அந்த நிலவு காஞ்சினா யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதை போலே இந்த தயை என்ற குணமானதுதான் எம்பெருமானுடைய அந்த 6 குணங்களையும் அனுகிரக புத்தியோடு இருக்கும்படியாக செய்கிறது என்று சுவாமி சாதிச்சார். இந்த தயை என்ற குணம் இல்லாம போனா இதர எம்பெருமானுடைய 6 குணங்களினாலே எந்தவித பிரயோஜனம் இல்லை என்பதானது கீழ்ப்பாசனத்துடைய தாத்பரியார்த்தம். அடுத்தது 16வது ஸ்லோகத்தை சுவாமி பிரவேசம் பண்றார். ஆசிஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினீம் ஜகதா பத்மாசகாய கருணே பிரதிசஞ்சர கேளிமாச்சரசிஹி அப்படின்னு சாய்க்கிற. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமான் பிரளயம் ஏற்படுத்துறார். பிரளயத்துக்கு அப்புறம் எம்பெருமான் ரொம்ப நாள் வந்து பார்க்கடல் யோக நித்திரை என்ற ரீதியிலே எம்பெருமான் யோகத்திலே இருக்க, பிரளயத்திலே அவன் மட்டுமே இருக்கான். பிரளயம் முடிஞ்சு எம்பெருமான் லோக சிருஷ்டி பண்ணணும்னு பெருமாள் சிந்தனை பண்றார். அப்போ லோகம் சிருஷ்டி ஆறுது. லோகம் சிருஷ்டி முதல் ஒவ்வொன்றும் பெருமாள்கிட்டேந்து காரணனும் காவலனுமாகிய அந்த ரீதியிலே அவனே லோக சிருஷ்டிக்கு காரணமான பெருமாள். அவன்கிட்டேந்து ஒவ்வொரு மகத்து அகங்காரம் மண்ணெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து ஜீவாத்ம பர்யந்தம் அச்சேதன வஸ்து பர்யந்தம் சேத்தனா சேத்தங்கள் அனைத்தும் லோகத்திலே புனக புதிஷ்டாயிருது. அப்ப அதுலேந்தானது என்ன பண்ணா, கர்மான குணங்கள்லாம் எல்லாருக்கும் வருது. அப்போ பாபமும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்றா. இந்த லோகம் சிருஷ்டியானது முதல் நாலு நாளும் பெருகி வருகின்றதானது, இந்த பாபங்கள் எல்லாம் பெருகி வருது. அந்த பாபத்தை நிரசனம் செய்வதற்கு போக்கடிப்பதற்கு பிரதிசஞ்சர கேளி என்றதான ஒரு பிரளயம், இது வந்து பிராட்டி தயை என்ற பிராட்டி பண்ணுவதான ஒரு பிரளயம். அப்பிரளய விளையாட்டை யார் பண்றான்னு கேட்டாக்கா, இந்த பத்மா சகாய கருணே. இந்த பத்மநாபனுடைய கருணையாகிற இந்த தயாதேவியாகிற நீ செய்து வருகிறாய் அம்மா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த 16வது ஸ்லோகத்தை தயாசதகத்திலே சாய்க்கிறார். ஸ்லோகத்திலே ஆசிருஷ்டி சந்ததானாம், சிருஷ்டியிலேந்து நம்மளுடைய ஜீவாத்மக்கள்லாம் வெளில வருது பெருமாள்கிட்டேருந்து எல்லாம். அது முதல் பாவம் வந்து இந்த ஒழிக்க ஒண்ணாத பாவங்கள், கழிக்க முடியாத பாவங்களா இருக்கு. இந்த பாபம் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கு, புனப்புனகா நித்தியம் நித்தியம் நித்தியம் நித்தியம். ஒரு நதியிலே வந்து ஜலப்பிரவாகம் நித்திய பிரவாகமாய் செல்லும்படியாக உள்ளதோ அதை போலே இந்த ஜீவாத்மாக்கள் செய்யும் பாவம் அனைத்தும் பெருகின்றே வருது நாளுக்கு நாள்னு சொன்னான். ஒரு வஸ்துவை நம்ம அழிக்கணும் அப்படின்னாக்கா, எம்பெருமான் வந்து அதர்மத்தை துவம்சம் பண்ணணும்னாக்கா ஒரு அவதாரம் பண்ணி துவம்சம் பண்றார். ரொம்ப அதர்மம் போச்சுன்னா இதோட போரும், இத மொத்த சிருஷ்டியும் நம்ம வந்து ஒழிச்சு கட்டணும்னு எம்பெருமான் பிரளயத்தை கொடுக்கிறார். பிரளயம் கொடுக்கும் போது எல்லாம் எம்பெருமான் போய் லயமாய் எம்பெருமானுடைய சரீரத்திலே போய் ஐக்கியமாயிடுறது. அதே போல இந்த தயாதேவியான பிராட்டி என்ன பண்றா அப்படின்னாக்கா, இவள் ஒரு பிரளயம் ஏற்படுத்துறா. அது எப்படி சுவாமி, தயையான பிராட்டி இவளும் ஒரு பிரளயம் ஏற்படுத்தினா இந்த ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடாதோ என்றபடியால் ஒரு கேள்வி நம்ம மனசுல வருது இல்லையா. ஆனா அந்த தயாதேவி என்ன பண்றான்னாக்கா, பிரளயம் ஆகிற ஒரு விளையாட்டு, இந்த விளையாட்டு வந்து தயாராஜ்யத்தில் ஏற்படுறது. அது எப்படி ஏற்படும்னாக்கா, இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஹிதம் பண்ணுவதாய் மட்டுமே அந்த தயாதேவியினுடைய பிரளய விளையாட்டு இருக்கு அப்படின்னு பெரிவா வியாக்கியானம் பண்றார். எப்படின்னா, ஒரு சின்ன சிசு இருக்கு, அது வந்து ஓ தப்பு பண்றோம், ஒரு தப்பு பண்றது தெரிஞ்சோ புத்திபூர்வமாக தப்பும் அபுத்திபூர்வமாகவும் தப்பும் பண்றது வச்சுக்குமே, அந்த தப்பை வந்து திருத்தி பண்ணிக்கொள்ளணும். என்னன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டு அழகு குழந்தை, அதை சமாதானப்படுத்தணும்னா அம்மா வந்து ஒரு மிரட்டு போடுவா, அதை தூங்க வச்சிருவா, படுக்க தூங்க முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க வைக்கிறா. அதே போல இந்த ஜீவாத்மா பண்ணுகின்ற பாவங்கள் மொத்தையும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னாக்கா, இது மனசுல எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு பிரளயத்திலேயே மூழ்கடிச்சுட்டாக்க ஒரு நீண்டதான தூக்கம், அடுத்து சிருஷ்டியும் போதுதான் அந்த ஜீவன் திரும்பி வரப்போறது இல்லையா. எப்படி அழுங்குழந்தையை தூங்க வைத்து சிறிது காலம் அதை பாவம் செய்யவிடாமல் அந்த தாயாரை தடுக்கிறாளோ, அதே போல இந்த தயாதேவியானவள் தன் மூலமாக பிரதிசர கேலி என்பதானது ஒரு சின்ன பிரளயத்தை உண்டு பண்ணி மொத்த ஜீவாத்மாவையும் அதிலேயே மூழ்கடிச்சு, பாவம் செய்து கொண்டிருக்கிற ஜீவாத்மாக்களை அதிலேயே மூழ்கடிச்சு சிறிது காலம் நீண்ட தூக்கமாக ஆக்கி, அந்த தூங்கி எழுந்திருக்கிற பர்யந்தம் சிருஷ்டி பர்யந்தம் அவ வந்து இந்த ஜீவாத்மா பாவம் பண்ண போறதுல அது வந்து அப்படியே அசைவற்று கடக்க போறது அந்த இடத்துல இல்லையா. அதனாலே அந்த பர்யந்தமான பாவங்கள் இந்த ஜீவாத்மா செய்ய முடியாதபடிக்கு இந்த பிரளயம் இருக்கு அப்படின்னு தேசிகனுடைய திருவுள்ளம் இந்த பாசுரத்தில் இல்லையா. ஆசிஷ்டி பர்ய ஆசிஷ்டி சந்ததானாம் அப்படின்னு சாய்கிறார். இந்த சந்ததிலேந்து சொல்ற அடுத்தது என்ன சாய்கிறார்னா, அபராதானாம் நிரோதினி ஜகதா அப்படின்னு போட்டார். எத்தனையோ பாவங்கள் குற்றங்கள், இந்த பாவம்லாம் என்ன பண்ணும், இவாளே அழிச்சுடுறது இந்த பாவங்கள். இவா பேர்ல ஒரு தப்பு வந்து நல்லதை செய்ய விடாம படிக்க இந்த பாவம் மேலும் மேலும் பெருகி பெருகி அழிக்கிறது. ரொம்ப தீங்குதான் இவாளுக்கு ஏற்படுறது. இவ என்னன்னா, ஒன்றுக்கொன்றும் பல உருவங்களா வேற இருக்கு இந்த பாவங்கள் அனைத்தும். பாவம் எப்படி சொன்னா, சேர்கின்ற போதே மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா வந்து இந்த ஜீவாத்மா மேல சேர்ந்து இந்த ஜீவாத்மாவை வந்து ஒரு நல்ல ஸ்திதி, நல்ல ஒரு விஷயங்கள், ஒரு நல்ல கைங்கரங்கள் பண்ண முடியாதபடிக்கு புனப்புனகா அவ மேல வந்து உழுது பாவங்கள். அதன் மூலமாக எல்லாராலையும் நல்ல காரியம் பண்ண முடியாதபடிக்கு இருக்கு. அபராதானாம் நிரோதினீம், இது எல்லாம் இந்த தயாதேவியுடைய குழந்தைகள் தானே நம்ம, இது மொத்தத்தையும் தடுக்காம தடுக்கணும்னா என்ன பண்ணணும், ஒழிச்சு கட்டணுமே, ஒழிச்சாதான் இவா இந்த சுகிருதம் ஏற்படும் ஜீவாத்மாக்களுக்கு. அப்பேற்பட்ட நல்ல காரியத்தை அந்த பாவங்களை விரோதிச்சு வெளியே தள்ளணும். அதுதான் இந்த தயாதேவி பண்றான்னு சொல்ற. எப்படி பண்றான்னு அடுத்த பாச அடுத்தவர்கள சாய்க்கிறார். பத்மாசகாய கருணே அப்படின்னு சாய்ச்சு. இந்த சீனிவாசன் ஆகிய வேங்கடநாதன் அவனுடைய கருணை என்றபடின்னு வியாக்கியானம். இந்த தயாதேவின்னா அவனுடைய கருணையா இருக்கா. எப்படின்னா எம்பெருமான் வந்து திருவுடன் அமர்ந்த தெய்வநாயகன் திருவுக்கும் திருவாகிய செல்வன்னா சொல்ற ஆழ்வாராதிகள் சுவாமி தேசிகனும். அப்படி எம்பெருமான் தன்னுடைய பெடையை பிரியாதவாறு அகலகில்லேன் இதயமென்று அலர்மேல் வங்கை ஒரே மார்பனாய் எம்பெருமான் இந்த பத்மா சகாய அவளோட சேர்ந்து இருக்கான், சேவை சாதிக்கிறான். இப்படி இந்த துணை இல்லாமல் அவனால் எந்த காரியமும் பண்ண முடியாது. இப்படியான தயாதேவி அவளே பண்ணுவான்னு சொன்னாலே எதுக்கு பத்மா சகாயன் வேணும், ஒரு துணையும் வேண்டும் என்ற அவசியமான இந்த அதுல வேணும்ன்றதுல ஐயப்பாடு தேவையில்லை. பத்மாசகாய திருவினை உடையவள் இந்த தயாதேவி அப்படின்னா திருவுடன் அமர்ந்த பெருமாளாகிய சீனிவாசன் இந்த தயாதேவி அங்க இருக்கா. அப்பேற்பட்ட பெருமாள் இந்த தயாதேவியும் சேர்ந்து இந்த ஜீவாத்மாக்களுடைய அபராதங்களை தடுப்பதிலே முனைகிறார்கள். அபராதங்களை தடுப்பது இந்த தயாதேவி. இதற்கு உபகாரமாயிருப்பது பத்மாசகாய கருணே. உபகாரமா இருப்பதுனா பத்மாசினியை தனது பத்னியாக உடைய சீனிவாசன். அதனால இதுல பத்மாவும் இருக்கா, பத்மாவினுடைய சகாயமும் இருக்கு அப்படின்னு பெருமா வியாக்கியானம். அப்போ இந்த ஜீவாத்மாக்களுடைய அபராதங்களையும் கெட்ட குணங்களையும் பாபங்களையும் இந்த ரெண்டு லட்சுமியும் சேர்ந்து ஒரு சகாயத்தின் மூலமாக அழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு வேங்கடவன் துணை நிற்கிறான்னு பெரிவாஞ்சர்ல சொல்றான் நமக்கு. அப்படின்னாக்க பிரதிசஞ்சர கேளி பாம்சவகா. பிரதிசஞ்சர கேளி அப்படின்னாக்கா ஒரு சின்ன பிரளயம். பிரதிசஞ்சரம்னா பிரளயம்னு பெரிவா வியாக்கியானம் இருக்கா. இது வந்து இந்த தயாதேவியினுடைய ஒரு சித்து விளையாட்டாக இருக்கு. என்ன சித்து விளையாட்டு? எம்பெருமான் தான் வந்து தன்னை லீலைக்கோசரம் பெருமாள் சிருஷ்டிக்கிறான், திருப்பி அவனே சம்ஹாரம் பண்ணான், பிரளயத்தை ஏற்படான். தயாதேவி ஏன் சுவாமி பண்ணணும்? தயாதேவியோட குணமே ஒரு அனுகிரகம் தானே. இவருக்கு சித்து விளையாட்டு பண்ணணும்னு கேட்டா இந்த சித்து விளையாட்டின் மூலமாக அவள் வந்து ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்றான் இந்த லோகத்துக்கு. சரி சாமி, விளையாட்டுன்னு சொன்னா ஒருத்தர் ஜெயிச்சா ஒருத்தர் தோத்துதானே சுவாமி ஆனும். ஒருத்தர் தோத்தாதான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும் லோக நியதி. அப்ப வந்து ஒரு இடத்த தோல்வி ஏற்படுறதே, தயாதேவிக்கு வந்து ரட்சிப்பதில் தோல்வியே கிடையாது. கிமர்த்தம் இந்த சித்து விளையாட்டு அவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தாக்க இதுல வந்து இவளுக்கு வெற்றி தான். தோல்வின்னா என்ன அப்படின்னா அந்த கெட்ட குணங்கள்லாம் தோத்து போறது. இவள் இந்த ஜீவாத்மாக்களை ரட்சிப்பதிலே வெற்றி அடைகிறாள். எல்லோரையும் இந்த பிரளய ஜலத்திலே மூழ்கடித்து இந்த ஜீவாத்மாக்களை அனைவரையும் மேலும் மேலும் குவியல் குவியலாக புனப்புனகா பாவம் பண்ணாதபடி இவளுக்கு ஒரு ஸ்திதியை ஏற்படுத்தி எம்பெருமானத்தை லயம் அடைய இவள் அனுபவிக்கிறாள். அதனாலே பார்த்தாக்க அந்த திருப்பி புனகா சிருஷ்டிகால பர்யந்தம் லயத்திலே சிருஷ்டிகால பர்யந்தம் எத்தனையோ கோடி ஜீவாத்மாக்கள் இந்த லோகத்தில் இருக்கு. அவை அனைத்து எம்பெருமான் திருவயத்திலே லயமடையிறது. புனகா பெருமா சிருஷ்டி பண்ணும் கால பர்யந்தம் அவ வந்து அசைவற்று கிடந்து எந்த ஒரு பாபத்தையும் பண்ணாதபடி சுத்தமா கிடக்கு அப்படின்னு சொன்ன. ஆனா எம்பெருமானுடைய பிரளயமானது எப்படி இருக்கும்னாக்க இதுவான புவனத்தை பங்கம் பண்ணுவதாக இருக்கும். புவனத்தை பங்கம் பண்ணுவதுன்னா ஒண்ணும் கிடையாது. தீர்த்தம் இருக்கும், பெருமாள் இருப்பார், அவ்வளவுதான். மீதி ஒண்ணு எல்லாம் பூஜ்யம், சூன்யம் ஆயிடுது. இந்த சமுதத்தவை லயத்தை பிரளயத்துல லயம் அடைஞ்சு பெருமாள்கிட்ட போயிடுது. ஆனா இந்த தயாதேவி பண்ணதான இந்த புதிசஞ்சர கேளி என்ற பிரளயமானது எப்படி இருக்குன்னா அபராத பங்கம். இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஒரு சுகுதம் ஏற்படுறது, அவளுடைய அபராதங்கள் மொத்தமும் வந்து நாளை காத்தால பிரளயம்னா நாளை காத்தாலேருந்து ஜீவன் ஜீவாத்மாலாம் ஒரு பாபமும் பண்ணாது. இந்த பாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து திருப்பி எம்பெருமா அனுகிரகத்தோட புனகா இந்த லோகத்திலே வந்து முதல்ல எப்படி இருந்தோ அப்படியே வந்து விழப்போறதுகள். அதற்கு இவ்வளவு இந்த புத்திசஞ்சரமான ஒரு பிரளயம் என்ற ஒரு லீலையை இந்த தயாதேவி பண்றா. நம்முடைய அபராதங்களை இந்த பிரளயத்திலே நான் நம்மை மயக்கி அழுத்தி நாம் புனப்புனகா பாபம் பண்ணாதபடி நம்மளை காத்து ரட்சிக்கிறாள் தயாதேவி அப்படின்னு சொல்ற. துஷ்டமான குழந்தை இருக்கு, குழந்தை இருக்குன்னா அதுக்கு திருத்தி பணி கொள்ளணும் அப்படின்னு பண்ணும் போது ஏதோ தப்பு பண்றது, அம்மா அப்பா மிரட்டி என்ன பண்றா, அந்த தாயார் வந்து ஒரு தூங்க வச்சுடுறா அந்த குழந்தைய. தன் தூங்குற காலம் 2 மணி நேரம் குழந்தை தூங்குறதுனா 2 மணி நேரம் எந்த சேஷ்டியும் பண்ணா எந்த பாபமும் பண்ணாது இல்லையா. அப்போ 2 மணி நேரத்துக்கு அதுக்கு ஒரு ஹிதம் கொடுக்குற அந்த தாயார். அதே போல புத்திசஞ்சரம் என்ற ஒரு பிரளயத்தை தாயார் தயாதேவி ஏற்படுத்தி நம்மை காத்து ரட்சிக்கிறாள் அப்படின்னு. எப்படின்னா புதுசா ஒரு வஸ்திரம் நம்ம வந்து உடுத்தணும்னா பழைய வஸ்திரத்தை களைஞ்சாதான் புது வஸ்திரம் உடுத்த முடியுமில்ல. அது போல இந்த பிரளயமாகிய புத்திசஞ்சரமாக பிரளயத்தின் மூலமாக நம்முடைய பாவம் மொத்தம் நாம் கழித்து பாவம் பண்ணாம இருந்து புதுசாக நம்ம வந்து ஒரு சுத்தமான ஜீவனாக இங்கே புனகா இருந்து தயாதேவியை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த தயாதேவி பத்மாசகாய கருணை புதிசஞ்சர சேளிமா சரிசைன்னு போட்டிருக்கிறதுல இது எப்படின்னா ஆசிட்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினியும் ஜகதகா என்ற 16வது ஸ்லோகத்தாலே நமக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிந்து போறதுன்ட்டு பெரியவா வந்து நமக்கு வந்து ஒரு எளிமையான வியாக்கியானத்தை நமக்கு கொடுத்துருக்கா. இது எப்படின்னா தயாதேவியானவள் எந்தெந்த ரீதியிலே நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுக. தயை என்பது ஒரு விஷயம், இது வந்து தயையானது அநேக விதமான பரிமாணங்கள் தன்னுள்ள எடுத்துண்டு இந்த ஜீவாத்மாக்கு எப்படி எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணுகிறது என்ற ரீதியை சுவாமி தேசிகன் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நமக்கு காட்டி கீழ் ஸ்லோகத்திலே வந்து தயை என்ற குணம் இல்லாட்டாக எம்பெருமானுடைய ஷாட்குண்யமும் பிரயோஜனம் இல்லைன்னு சாதிச்சு நிரூபிச்சு இந்த பாசுரத்திலே வந்து இவள் ஒரு சிறியதான ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணி இந்த ஜீவாத்மாக்களை புனப்புனகா பாவம் பண்ணுங்க ஜீவாத்மாக்களை அந்த பிரளய ஜலத்திலே அழுத்தி புனகா வந்து ஜெகசிருஷ்டி பர்யந்தம் இந்த ஜீவாத்மாக்கள் பாவம் பண்ணாதபடி செய்து அவளுக்கு ஒரு சுகுதத்தை அளிக்கிறாள், ஒரு தாயைப் போல சுகுதத்தை அளிக்கிறாள் என்பதுதான் இந்த 16வது ஸ்லோகத்தினுடைய தாத்பர்யார்த்தமா அமைஞ்சிருக்க. அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.